శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవ్యో మే సన్నిపత్తాం సదాహృది అస్మంత్రి పరంపరాయ నమః. ఇది పర్యంతం ఆకాశం వాయు ఇంత రెండు మహాభూతంగళ పత్తి విచారం పన్ని ముడిచిటం. ఇదికి మేల இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அடுத்தது அக்னி மகாபூதம், தேஜோ மகாபூதத்தை விசாரிக்கணும். ஆனா சுவாமி தேவியன் என்ன பண்றாருனாக்க, ஜாடராக்னிய பத்தி விசாரிக்க போறாரு. ஜாடராக்னி அக்னியை பத்தி ஏன் விசாரிக்கணும்? நேர மகாபூதத்தை விசாரிக்காம அதை விசாரிக்காம ஜாடராக்னியை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணுது. இப்ப ஜாடராக்னி தான் விசாரிக்க போற. அதற்கு சமாதானம் ஆச்சாரியா என்ன சொல்றாங்க, இங்க வந்து பிராணனை பத்தி விசாரிச்சிருக்க. பிராணன்றது என்னது அப்படின்னு சொன்னா, வாயுவனுடைய ஒரு விசேஷ நிலை. விசேஷ நிலையை அடைந்த வாயு இருக்கு, அதுதான் மோட்ச பிராணன் அப்படின்னு சொல்லி, அதனுடைய சுரூபம் என்ன, அது எது எதுவாவாலாம் ஆகுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு, இந்திரியமா ஆகாது, வேற ஒரு தத்துவமா ஆகாது, வேற ஒரு மகாபூதமா ஆகாது, ஒரு செயலாக ஆகாது அப்படின்லாம் சொல்லி சாதிச்சுக்குவாங்க. அதனால வாயுனுடைய விசேஷ நிலை அதை பத்தி சொல்றோம்னு, அந்த மாதிரி தேஜோ மகாபூதம் இருக்கே அதனுடைய விசேஷ நிலை இந்த ஜாடராக்னி. அக்னி அப்படின்னு சொல்லிட்டாலே தேஜோ மகாபூதத்தினுடைய நிலைகள் தான் அது. லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிஷுக்கள், எங்க சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், நம்ம பார்க்கிற அக்னி, ஜாடர் அக்னி, அது மாதிரி பாடவ அக்னின்னு சமுத்திரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லுவார். இதெல்லாம் ரட்சிக்கிறது. இந்த மாதிரி அக்னிகள் அனைத்துமே எல்லாம் தேஜோ மகாபூதத்தினுடைய விகாரங்கள், அதனுடைய நிலைகள், விசேஷ நிலை. அந்த விசேஷ நிலையான ஜாடராக இருக்கு, அது என்ன, எப்படி அது சித்திக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம உடம்பு முழுக்க வாயுக்கள் நிறைஞ்சிருக்கு, பத்து விதமான வாயுக்கள் இருக்குன்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். தாசவித்யம் அப்படின்னு பத்து விதமான இந்த வாயுனுடைய நிலைகள், வாயுனுடைய விசேஷ நிலை பிராணம், அது பத்து விதமான நிலைகளை எடுத்துக்கொண்டு நம்ம உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுலயும் முக்கியமாக பிராணவாயுவும் அபான வாயுவும் தான் நமக்கு உடம்புல சேர்ந்திருக்கு. அது ஒரு பை மாதிரி, ஒரு தோல் பை, இந்த உடம்பே ஒரு தோல் பை மாதிரி தான் இருக்கு. அந்த பையில இந்த ரெண்டு வாயுக்களும் இருக்கு, அவைகளால போஷிக்கப்பட்டதாக இந்த அக்னி இருக்குது. வாயு பிராணவாயு, பிராணவாயுனால போஷிக்கப்பட்டது. எது போஷிக்கப்பட்டதுனாக்க, இந்த ஜாடராக்னி இருக்கு, அதனால அது விசேஷமா இருக்குது. இந்த ஜாடராக்னியானது நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, நாம எதை எதை சாப்பிடுறோமோ அது அத்தனையையும் ஜெரிக்க வைக்கிறது இந்த ஜாடராக்னி தான். ஜாடராக்னி தான் ஜெரிக்க வைக்கிறது, நம்ம சாப்பிடுறது அத்தனையும் ஜாடராக்னி ஜெரிக்க வைக்கிறது. இத வந்து இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம உடம்புலயே வயிற்றுல அப்பப்ப சூடு தெரியுமா, சூடு தெரியும், நம்ம தொட்டு பார்த்தாலும் தெரியும்னு சொல்றா. அந்த சூடு கூட ஜாடராக்னியினுடைய இதுதான் அது. அதே மாதிரிதான் சொல்லும் பொழுது பிரம்மசூத்திர வியாக்கியானங்கள்ல சொல்லும் பொழுது, உடம்புக்குள்ளேயே ஒரு சூடு தெரியும், அப்படின்னு ஒரு சூத்திரமே பண்றிருக்காரு சூத்திரக்காரர். ஊஷ்மா, ஊஷ்மானாக்க ஔஷ்ணியம், சூடு. அது எல்லா இடத்துலயும் தெரியாதான், சில இடத்துலதான் தெரியும். மிருத தேகத்துல கூட ஒருவன் இறந்து விட்டான்னாக்க, அந்த இறந்து போன அவனுடைய உடம்புல கூட ஏதோ ஒரு அவயவத்துல அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து பாஷகாரரே சரிக்கிற அத மாதிரி இருக்கு. அதனால இது வந்து இந்த ஜாடராக்கின்றது விசேஷமானது. அது இருக்கவேதான் நம்ம உடம்பு நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிராணவாயுவோ அபானவாயுவோ, பிராணவாயுனா நல்லது அபானவாயுனா கெட்ட கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூஷிக்க கூடாதான். காரணம் என்னன்னாக்கா அது ரெண்டும் வேலை செய்யலன்னா நம்மளால இருக்க முடியுமா? எதுவுமே நமக்கு தேவையானது இல்லையா? அதுல இந்த ஜாடராக்னின்றதுதான் எல்லாத்தையும் பெருத்து பகுத்து நம்மள சாப்பிடுற தத்தனையும் ஜெயிக்க வைக்கிறது. பிரமாணம் சொல்ற கீதையில அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிதா அப்படின்னு சாதிச்சிருக்கார். சொல்ல போவோம். அதனால நாலு விதமா ஆகாரம் இருக்கு. அது அத்தனையும் வேணா சாப்பிட்ற அனுப்பியும் அது அத்தனையும் இந்த ஜாடராக்னிதான் ஜெரிக்க வைக்கிறது. இத வேடிக்கை என்னன்னாக்க இந்த ஜாடராக்னியும் சரி பெருமாளுடைய ஒரு சரீரமா இருக்கு, பெருமாளுக்கும் ஒரு சரீரமா இருக்கு. அதனாலதான் அவன் வைஸ்வானரோ பூத்வான், வைஸ்வானர் ஆக்னின்னு இதுக்கு பேர். இந்த இதுல பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதம் அதுல கடைசி அதிகரணம் ஆறு அதிகரணம் இருக்கு. ஆறாவது அதிகரணம் வைஸ்வானர் அதிகரணம் பேர். அந்த அதிகரணத்துல வைஸ்வானரன் அப்படின்ற சப்தம் இருக்கே அந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டு பண்ண முடியாதுன்னு பூர்பக்ஷம், பண்ண முடியும்னு சித்தாந்தம். அத பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு நாலு இதுவா பிரிக்கிறாவா? அதாவது பரமாத்மான்னு சொல்றதா, அல்லது ஜாடராக்னின்னு சொல்றதா, அல்லது தேவதா விசேஷம் சொல்றதா, அல்லது மகாபூதம் சொல்றதா? மகாபூதம் இப்படி நாலு விதமா கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் உதாரணம் காமிச்சு நாலு விதமா இருக்கிறதுனால இப்படிதான் நிர்ணயம் பண்ண முடியாது, நிர்ணய சக்தி சங்கா அப்படின்லாம் பதில் பண்றக்க. கடைசியில சித்தாந்தம் வைஸ்வானன் பரமாத்மா தான், எந்த சப்தத்தை சொன்னாலும் சாட்சாத்க விரோதம் ஜெய்வினிகின்னு அங்கதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தை ஸ்ரீமத் ரங்கசத்ரீசாரத்துல சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது சாட்சாத் பரமாத்மா பர்யந்தம் அது போகும். சில இடத்துல சரீராத்ம பாவத்தை சென்று, சில இடத்துல அவயவார்த்தம், யோக விஸ்பத்தி, விஸ்வேஷாம் நரானாம் அப்படின்னா நயனம் அக்ரே நயதி அப்படின்லாம் அர்த்தம் பண்ணி எல்லா ஜனங்களையும் வழி நடத்துறவன் வைஸ்வானரன் அப்படின்லாம் சொல்லி அர்த்தம் பண்றா. ஆதரனால இந்த அந்த அதிகரணத்துல அவன் சொல்ற. அதே மாதிரி ஜோதி அதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. ஜோதி சப்தம், ஜோதிஹின்னு என்ன அர்த்தம், ஜோதிஹின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஜோதிஹின்றது சாதாரண அக்னியா இருக்கலாம், இல்லாத போனாக்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாடர அக்னி, சௌக்ஷி புக்ஷி அப்படின்னா வயிறு, புக்ஷின்னா வயிறு, அந்த புக்ஷி வயிறுல இருக்கக்கூடிய அக்னி சௌக்ஷேய அக்னி, சௌக்ஷே அக்னி அப்படின்னா ஜாடர அக்னி, அந்த ஜாடர அக்னி தான் இங்க இருக்கட்டமே அப்படின்னு புக்ஷி. அதற்கு பதில் அது ஜாடர அக்னின்னு சொன்னா கூட அதுக்கும் அந்த ஆத்மா என்பருமான்னு பாத்துக்கணும், அப்படிதான் வச்சுக்கணுமே தவிர்த்து சாதாரண வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாடராக்னின்னு சொல்லக்கூடாது. இத மாதிரி எல்லா விசாரமும் பண்ணி அத சூத்திரகாரர் திருவுள்ளமாக எம்பரமாக சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தான் இங்க சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அதனால இது பிராணன் அபானன் அப்படிங்கிற ஒரு பையா இருக்குது. இந்த பை வந்து என்ன பண்றதுன்னாக்க இந்த பிராண அபான இது வந்து ரெண்டும் வேகமா வீசறது, சுத்தி சுத்தி அடிக்கிறது. அதனால இது என்ன பண்றது அப்படின்னாக்க இந்த அக்னி கொஞ்சம் இந்த வயிற்றுக்குள்ள அக்னி ஜாடர அக்னி அது வைஸ்வானன் என்ற பேரை வாங்கிக்கிறது. வைஸ்வானன் என்ற பேரை வாங்கிட்டு அது சர்வ பக்ஷகனா இருக்குது. அதாவது எதை சாப்பிட்டாலும் சரி, அது ஜீரணம் பண்ணி விட்டுருது. இது எப்படிப்பட்ட அக்னி அப்படின்னாக்க, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய பாடவாக்னின்னு சொல்றமே, அந்த படவாக்னி பாடவாக்னின்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு அக்னி அது. அது வயிற்றுல நடுவுல இருக்கிறது, வயிற்றுல நடுவுல இருக்க, வயிற்றுல நடுவுல இருந்துட்டு இருக்கிறது. அதனால அது நல்லா வச்சுட்டு இருக்கிறது. ஆகவே இந்த வைஸ்வான அக்னிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த வைஸ்வான அக்னிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அக்னி அது. அது ஜாடராக்னின்னு சொல்லணும். அத இந்த ஜாடராக்னிய வச்சுட்டு அக்னிஹோத்திரம் கல்பிக்கணும். அக்னிஹோத்திரம் நம்ம வெளியில என்ன பண்றோம், வெளியில அக்னிஹோத்திரம் பண்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அக்னி கொண்டா இருக்கும், அதை வச்சுட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுவா, அக்னிஹோத்திரம் ஹோமம். இப்போ இங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஜாடராக்னி வச்சு பண்ணிட்டு உடம்புகளும் நாம சாப்பிடுற மூலியோ நம்ம பிராணாவுதி எல்லாம் பண்ணுவோம். பிராணா எஸ்வா பிராணா எஸ்வா அப்படிலாம் பண்றோம். இந்த மாதிரி சாப்பிடுறமே இந்த பிராணாவுதி எல்லாம் பண்றதெல்லாம் தான் ஜாடராக்னியுடைய அக்னிஹோத்திரம். இது ஒரு தனி அக்னிஹோத்திரம்னுட்டு சாந்தோக்கிய உபநிடத்துல வைஸ்வானர வித்தியில ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கு. அத சூத்திரகாரன் சொல்ற ராமலிங்க ஜெயனம் அஸ்மின் அப்படின்லாம் சொல்றிருக்க. அதுக்கு பாஷ்யகாரர் அதெல்லாம் விவரிச்சிருக்காரு. ஆகையினால இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி அது பிராணன் அபானன் என்கிற வாயுவனால அது என்ன பண்றதுனாக்க ஒரு யந்திரம் மாதிரி. யந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மிஷின் அது எவ்வளவு வேலை செய்யாது. அதே மாதிரியே இந்த உடம்புல பிராணனும் அபானனும், அதாவது மூச்சை இழுக்கிறது மூச்சை வெளில விடுறது, இத மாதிரி பண்றதற்கு ஒரு யந்திரம் இது. அதனுடைய வேகத்தினால இது என்ன பண்றதுனாக்க பரவி இருக்கக்கூடிய அக்னி. அதனுடைய வேகத்தினாலதான் இது பரவுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிராணவாயுவும் அபான வாயு இந்த ரெண்டு வாயுவும் இந்த வைஸ்வான அக்னி என்று சொல்லப்படுகிற ஜாடராக்னி அதை போஷிக்கிறது. போஷிக்கவே அது என்ன பண்றதுன்னாக்க உடம்ப முழுக்க வயிற்றுக்குள்ள இருந்துட்டு தன்னுடைய சுடர்னால நாம சாப்பிடுறதெல்லாம் தெரிக்க வைக்கிறது அது. இது எப்படினாக்க, சமுத்திரத்துக்குள்ள இந்த படவாக்னி இருந்துட்டு அது எப்படி அங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யுமோ அத மாதிரி இங்க. அதனால இந்த பிராணாபானன் போஷிக்கிறது. அத வந்து ஒரு பஸ்திரா பஸ்திரம்னு சொல்ற சுவாமி கோபாலன் செல்வ சொல்லுவோம், பஸ்திரா இந்திர அப்படின்னு சொல்லுவோம். பஸ்திரா இந்திரம்னாக்க பஸ்திரம்னாலே யந்திரம். அது எப்படிப்பட்ட ஒரு தோல் பையாகிற யந்திரம், நம்ம உடம்பே ஒரு தோல் பை மாதிரிதான். அதுக்குள்ள இந்த பிராணனம் அபாரணம் சேர்ந்து யந்திரமா இது பண்றது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். அது பெருமாள் சொல்ற பிராணினாம் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசுதா பிராணாபான சமாயுக்தஹ பச்சாமி அன்னம் சதுர்விதம் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள் பதினஞ்சாம் அத்தியாயத்துல சொல்லும் பொழுது இது. அதாவது இது நாலு விதமான அன்னங்கள். நாலு விதமான அன்னங்கள்ல என்ன அர்த்தம், கடிச்சு சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, அப்படியே நாக்கால நக்கி சாப்பிடுறது, அது மாதிரி பருகி சாப்பிடுறது, இது மாதிரி நாலு விதமானது அன்னம். இப்போ பிரசாதம் சாப்பிடுறோம், அதை கடிச்சுதான் சாப்பிடணும். கரமது கடிச்சுதான் சாப்பிடுவோம். பக்ஷங்கள் அதை கடிச்சுதான் சாப்பிடுவோம். அத மாதிரி இது பருகி சாப்பிடுறது அப்படின்னாக்கா தீர்த்தம் பால் மோர் இதெல்லாம். அவாறு நக்கி சாப்பிடுறது நாக்கால அப்படின்னாக்கா இந்த இதெல்லாம் தேன்லாம் சாப்பிடுறோம் பாருங்க, அதை அப்படியே குறவுறவனும் குடிக்க முடியாது. அதெல்லாம் எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரிதான் சாப்பிடுறாங்க. அதனால இத மாதிரி நாலு விதமான அன்னங்கள், நாலு விதமான அன்னங்களை நான் வந்து இந்த பிரமாள் சொல்ற நான் வந்து நாலு விதமான அன்னங்கள் இருக்குது, அத்த நான் ஜெரிக்க வைக்கிறேன், ஜெரிக்க வைக்கிறேன் நான் அப்படின்னு பிரமாள் சொல்ற. அதனால இந்த நாலு விதமான அன்னங்கள் சொல்றேன் வந்து இந்த இது சொல்றேன் பாருங்க, நாக்காடு உறிஞ்சி சாப்பிடுறது. ஆஹ், பருகி சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது அப்படின்னு தாத்தரி சந்திரிகளை சுவாமி சாப்பிச்சிருக்காரு. அதனால நாலு விதமானது, பழங்கள்லாம் ரசங்கள்லாம் இருக்கு, மாம்பழம் நல்ல பங்களப்பள்ளி மாம்பழம் இருக்கு, அதை வச்சு நீ வெறும் அப்படியே கழிச்சு சாப்பிட கூடாது, அதை நல்லா குழம்புனா எது பண்ணிடுவோம், பிராமணாக்கள் சாப்பிடுவாலும் தான் அதெல்லாம் தெரியும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழத்தை கொஞ்சம் ஒரு சின்ன துளை போட்டுட்டு அதுல தேனை குச்சிட்டு நல்லா அப்படியே கையால் அப்படியே குழம்புலாம் இது பண்ணிட்டு இருந்தோம், தோலை எடுக்காம வாயில வச்சு உரிஞ்சு சாப்பிடுறது. இத மாதிரி சில விஷயங்களை உறிஞ்சி சாப்பிட முடியும். நக்கி சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் தேனு முதலானவைகள்லாம் தீர்த்தம் முதலானவைகள்லாம் அப்படியே எடுத்து பருகி சாப்பிடணும், குடிக்கிறது. இத மாதிரி நாலு விதமான அன்னங்கள் இருக்குது. அதனால இதெல்லாம் நான் வந்து நாலு விதமா இருக்கக்கூடியத நான் ஜெரிக்க வைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறேன். இதுல நாலு விதமா பண்றேன் அப்படின்னு இருக்க, இது உண்மையிலேயே ஜாடராக்கி தானே பண்றது, இவர் எங்க பண்ற அப்படின்னா, அந்த ஜாடராக்னிக்கு ஷரீரியா பெருமாள் இருக்க, ஜாடராக்னிக்கு பெருமாள் ஷரீரியா போயிடுறாரு. அது என்ன பண்றேன்னா, அப்படி இருக்கவே தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வாயு அப்படின்னா வாயு ஷரீரி, ஆகாசம்னா ஆகாச ஷரீரி, எந்த தத்துவத்தை சொன்னாலும் அதை சரீரமாகவும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும். அதனால ஜாடராக்னிக்கு ஷரீரியான்னு அதுல இந்த பிராணம், அது என்ன பண்றதுன்னா அதுக்கும் வைஸ்வானரன் ஜாடராக்னி இது ரெண்டும் விசேஷ ரூபம், விசேஷ ரூபம் எடுத்துட்டு இந்த ஜீவராசிகள் இருக்காளோ இவாளெல்லாம் போஷகத்துவமா போஷணம் பண்றது. அத மாதிரிதான் எல்லாமே ஜலமோ அது மாதிரி பிருத்திவியோ ஆகாசமோ எல்லாம் இது பண்றது. நம்ம சாப்பிடுறோம், மூக்கு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது மாதிரி சாப்பிட்டோம்னா சாப்பிடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் ஆகாசம் இருக்கணும், கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் சாப்பிட்ட இடத்துல, அப்பதான் நம்மளால சுவாசிக்க முடியும். அதனால ஆகாசமும் நமக்கு உபகாரம் பண்றது. அதனால இந்த மாதிரி இது ஏன் அது மாதிரி அப்படின்னா, இது அஞ்சுமே எம்பெருமானுக்கு சாநித்தியத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம பாருங்க, இதெல்லாம் பிரம்ம வித்தியில இந்த மாதிரி சொல்றது, பிரம்ம வித்தியில சகராகாசம் அப்படின்னு சொல்றோம், சகர வித்தியை சாந்தோக்கிய உபகரணது, அது மாதிரி பிரகதாரண உபகரணது, தைத்திரிய உபகரணது, இந்த மூணு உபகரணத்திலயுமே பிரம்ம வித்தியை இந்த சகர வித்தியை படிக்கப்பட்டிருக்குது. அதுல அதர ஆகாஷ அப்படின்னு இருக்கு, தராகாசம்னு பேரு, பெருமாள் தராகாசனா இருந்து வெளி இருப்பான் அப்படின்னு சொல்றோம். அதனால தகத ரூபமா அவன் இருக்கான். அதே மாதிரி பிராண வித்தியில வாயு ரூபமா இருக்கான், வாயுவானது பிராண ரூபமா இருக்குது பிராண வித்தியில, பிராண வித்தியில அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது அது மாதிரி இந்த தேஜஸ் அப்படின்றது வைஸ்வான ரூபம் ஜாதராக்னியா இருக்கிறது. அது இது அது மாதிரி ஜலம் இருக்கு பாருங்க, நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னாக்கா சுக்கிரம் அப்படின்னு சொல்றோம், அதாவது மொத்த வந்து பஞ்சாக்னியை செய்யற சொன்னதுக்காக உடத்த கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு புதுகனும் ஸ்திரீயும் சேர வேண்டியதா இருக்கு. அப்ப சேர உணயத்துல அதுல வந்து அந்த ரேபத்து இருக்கே அந்த சுக்கிரம் அதுதானே குழந்தையை முழுக்கிறது, அதனால விசேஷமா இருந்தது, அதனால அந்த ரூபமா இருக்காது. பிருத்திவி எப்படி இருக்குன்னாக்கா ரசரூபமா இருக்கிறது, பிருத்திவி ரசரூபமா இருக்கும். இத மாதிரியாக நிறைய வித்தியைகள்ல இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு ஒரு சாநித்தியத்தை கொடுக்கறது போதனை இவைகள்லாம் இருக்கு. அதனால பிராண வித்யா, வைஷ்வான வித்யா, தகர வித்யா, பௌக்ஷேய ஜோதிர் வித்யா, இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்காது. அதனால பிரம்ம வித்தியர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆகவே இந்த சாஸ்திரத்துல இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் தெரியுமா, இந்த மாதிரி சொல்றது என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்னாக்க, இது மாதிரி ஏன் சொல்லணும், பிரம்ம வித்தியெல்லாம் சொல்லணும், இது வந்து நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடுறதை வந்து ஜெயிக்கிறது. நம்ம சுவாசி உதிரோட இருக்கணும், அதுக்கோசனா சுவாசிக்கிறோம். இதெல்லாம் உடம்புக்கு உபகாரம் பண்ண வேண்டியது. இதுல வந்து பகவத் சாநித்தியம் பிரம்ம வித்தியெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கெல்லாம் சுவாமி பதில் என்ன பாதிக்கிற, இது வந்து உங்க உண்மையிலேயே பிரம்ம வித்தியில இத மாதிரி சொல்றது அப்படின்னா அவைகளை ஒன்றி அறிந்து கொள்றது அது சொல்லல. இதற்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும். அவனே உபாசியன், அவனே உபாசியம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால பிரம்மத்துக்கு இதெல்லாம் சரீரமா இருக்கு, இவைகளுக்கு எம்பெருமான் சரீரியாக ஆத்மாவாக எழுந்து கொள்ளியிருக்கான், அதனால அப்படி பண்ணணும். சரி அப்படி சொல்ற, இப்ப வைஸ்வானர அக்னி பிராணன் சொல்ற, பொதுவா அக்னி தேவன் பிராணஹா வாயு தேவன் வாயு பகவான் அக்னி பகவான் சொல்றமே, அதனால இவெல்லாம் கூட சேதனங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது, சேதனன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், வாயுவனுடைய ஒரு விசேஷ நிலை அதுதான் பிராணன், அக்னியினுடைய விசேஷ நிலை அதுதான் வைஸ்வானர அக்னி ஜாடர அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னாக்கா வாயுவோ தேஜோ மகாபூதமோ அக்னி இது ரெண்டும் அச்சேதனம் தானே, மகாபூதங்கள் தானே, இவைகள்லாம் அச்சேதங்களா போயிடவே ஆத்மான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜீவாத்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாதவ பிரகாஷம் எல்லாம் என்ன சொல்றாருனாக்கா அச்சேதனத்துல கூட சைதன்யம் இருக்கு அப்படின்னு சொல்றான், அனுத்பூத சைதன்யம் அப்படின்னு சொல்றான். அதாவது சைதன்யம் இருக்கு, வெள்ள தெரியல, நான் தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கிறது யாரு வந்தா யாரு போனா எனக்கு தெரியறது இல்லையே, அதனால அப்ப சைதன்யம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம்னா, அந்த மாதிரி அச்சேதனம் அவைகளுக்கு கூட சைதன்யம் இருக்கு, ஆனால் நமக்கு அது தெரியல, நமக்கு தெரியல அப்படின்னுட்டு அவ சொல்ற யாதவ பிரகாஷம்லாம் சொல்றாரு. இந்த விலட்சணத்துவ அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல மூணாவது அதிகரணம் ஒன்பது சூத்திரங்கள், அங்கதான் சரீர லட்சணத்தை எம்பிரமானார் சுவாச்சிருக்கார், எத்திர ஜீவனத்தை எத்திரவியம் ஆரம்பிச்சு அதுல சாங்கிய கண்டனம். அப்போ யாதவ பிரகாஷா இத மாதிரி கேள்வி கேட்கிறா, அதற்கு சாங்கியன் யாதவ பிரகாசனை கண்டனம் பண்றதா எம்பிரமானார், எம்பிரமானார் திரு உள்ள மது யாதவ பிரகாசனை கண்டனம் பண்ணணும், யாதவ பிரகாசால் கண்டனம் பண்றதாக தாங்க என்ன பண்ணிடுற, அத ஏன்னா இது வந்து இல்லாத ஒண்ணுத்த போய் இருக்குன்னு எப்படி சொல்லுவேன், இல்லவே இல்ல அதுக்கு, அதாவது சைதன்யம்ன்றதே இல்லாத ஒரு அச்சேதனத்துக்கு சைதன்யம் இருக்குது அது அனுத்பூதம் அப்படின்னு நீ கற்பிக்கிறியே, இது நியாயமா, இல்லாத ஒண்ணு எப்படி நீ கற்பிப்ப, அது கிடையவே கிடையாது அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. ஆகையினால இந்த சைதன்யம் அது இப்போ வைஸ்வரானனோ அதாவது ஜாடராக்னியோ பிராணவாயுவோ இது வந்து ஏன் சேதனம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா சேதனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர்கள் ஜடம், ஜடம்னா என்ன அர்த்தம், பராயச பிரகாசம், அதுக்கு தானே பிரகாசிக்காது. இப்ப அகம் அகம் அகம் சொன்னாக்க நம்மளாம் நமக்கு நாமே பிரகாசிச்சுருவோம், ஞானம் பிரகாசிப்போம், ஆனால் இந்த ஜடத்திரவியம் கொஞ்சம் அது பிரகாசிக்காது, தானா பிரகாசிக்கவே பிரகாசிக்காது, அதனால இது ஜடமா இருக்கிறதுனால அது பிரகாசிக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு, இத ஆத்மான்னு சொல்ல முடியாது சேதனனாக, ஏன்னா சேதனம் சொல்லிட்டாக்க அதுக்கு பிறப்பே கிடையாது, சேதனம் சொன்னாக்க அதுக்கு பிறப்பு கிடையாது, அத மாதிரி நாசமும் கிடையாது. ஏன்னா சூத்திரகாரரே நாத்மா சுதே நித்தியத்வாச்சதாத்யா அப்படின்னு சூத்திரகாரன் பண்ணிட்டு போயிட்டேன், ஞாக்கியோ துவாபஜம் ஈசனீஷோ நித்தியோந்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ போகுனாம் யோ விததாதிகாமான் அது மாதிரி நஜாயதே மரியதே வா விபஸ்யது இப்படின்ற வாக்கியங்கள்லாம் உதாகரிச்சு இந்த ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, அதனாலேயே பிறப்பும் கிடையாது, அழிவும் இல்லை பிறப்பும் இல்லை, பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் கடந்தவன் ஜீவன், அவனுக்கு எதுவும் கிடையாது. ஜீவாத்மாவே அப்படின்னா எம்பிரமான். அதனால பிறப்பும் இறப்பும், அதாவது பிறப்பு உற்பத்தி அழிவு, இது எதுக்கு இருந்ததோ அது அசேதனமாத்தான் இருக்கும். சேதனத்துக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி இல்லவே இல்லாததுனால இந்த வைஷ்வான அக்னியும் பிராணமும் பிராணனும் பிராண வாயுவும் இத மாதிரி வராது. அதே மாதிரிதான் இந்த இது பேதமும் இருக்குது. பிராணன் வேற, அந்த வைஷ்வான அக்னி வேற, அத மாதிரி ஆத்மா வேற. எப்படி சொல்றதுன்னாக்க, நான் இருக்கேன், எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல பிராணாபானம் யானுதான சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வாயுக்கள், அத மாதிரி நாகம் போர்வம் அத மாதிரி ஒரு அஞ்சு வாயுக்கள், இவைகள்லாம் என் உடம்புல இருக்கு. இப்ப நான் வேற, இந்த உடம்பு வேற, இந்த உடம்புல பிராணவாயு முதலானவைகள்லாம் பத்து விதமாக இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள ஜாடராக்னி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, நான் என் உடல், என் உடலில் இத மாதிரி பிராணபாணவி ஆணுதானங்கள், அதன் பிறகு ஜாடராக்னி இருக்குன்னு சொல்லிச்சு. பேதம் தெரியுறதா இல்லையா? இப்படி பேதம் தெரியும் பொழுது இது பிராணம் தான், இது ஆத்மாவும் இந்த இது ரெண்டும் கூட சேதனங்கள் தான் சொல்லவே முடியாது. அதனால ஜாடராக்னிங்கிறது ஒரு அக்னி, அந்த அக்னிக்கு பேரு வைஸ்வான அக்னின்னு அதுக்கு பேரு. அந்த வைஸ்வான அக்னியானது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அது பிராணன் அபானன் என்கிற வாயுக்கள், இவைகளினால போஷிக்கப்படுகிறது அந்த அக்னி. இப்படி போஷிக்கப்பட்டு உடம்புடைய நடுவுல வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அது என்ன பண்றதுனாக்க, நாம எதை எதோ சாப்பிட்டாலும் அது அத்தனையையும் ஜெரிக்க வைக்கிறது. இப்படி ஜெரிக்க வைக்கிறதுனால மகோபகாரம் பண்றது, சாதாரண உபகாரம் இல்ல, பெரிய உபகாரம் பண்றது. ஒண்ணு சாப்பிட்டு அது ஜெரிக்கலன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அடியனுடைய அனுபவம் இப்போ, இப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா இதா பண்ணிட்டா என்னால எதுவும் சாப்பிட முடியாது, ரொம்ப இதுவா இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒரு சாதம் சாதம் சாதாரண பதந்து சாதம் தான், அது ஏதோ கதம்பமோ எனக்கு பண்ணினாக்க என்னால சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு தெரிக்க மாட்டேன்றது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் பலகாரம் பண்ணணும், நான் பலகாரம் பண்ணாக்க அதுக்கு தொட்டுக்கேன்றது சட்னி எல்லாம் சாப்பிடக்கூடாது, நமக்கு சாப்பிட முடியல, தெரிக்க மாட்டேன்றது, வெறும் மோர் குச்சின்னு சாப்பிடுங்க அவ்வளவுதான், அதுவே எனக்கு போறோம். குழம்பு எல்லாம் குச்சுன்னா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆகையினால இது ஜெரிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஜெரிச்சாதான உடம்பு இதுவாகும், உடம்புக்கு சக்தி வரும், பலம் வர்றது, அது மட்டும் தேஜஸ் வர்றது, நம்மளால பிரவர்த்திக்க முடியும், ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்க முடியும். பிரமாண கீதையில சொல்லும் பொழுது சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிடுங்கோ, அப்படி சாப்பிட்டாதான் சத்தா சஞ்சாயத்தே ஞானம் அப்படிங்கறதுனா விவரிச்சிருக்கார் பிரமாட்சி. ஆகையினால சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும், அந்த ஆகாரம் நல்லா ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் நமக்கு ஞானம் எல்லாம் வேலை செய்யும், உடம்பு வேலை செய்யும், அதனால ஞானம் உற்பத்தி ஆகும். அதனால அதெல்லாம் வேணும்னாக்க இந்த மாதிரி இருக்கணும். வைஸ்வான அக்னி ஜாடர அக்னி அது இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிராணாபானாக்கிய பஸ்திரபர விசுருமர் ரபச விசுருமரஹ பிராப்ய வைஸ்வானராக்ஷாம் மத்தியே தேஹம் ஹுதாஷாம் வசதி ஜலநிதௌ ஔரவத் சர்வபக்ஷஹ தத்தத் வித்யாசு வேத்யம் ஸ்வன இவஹி பரப்ரஹ்மணஹ சோபி ரூபம் நாத்மானௌ தௌ ஜடந்த்வா ஜனி விலய முகைஹி வேத கண்டோக்தி அப்படின்னு சாதிக்கிறார். வாயு நிரூபணமாச்சு. அது வாயுனுடைய விசேஷ நிலையை அடைந்த, விசேஷமான நிலையை அடைந்த பிராணவாயு பத்தியும் சொல்லியாச்சு. அதே மாதிரி விசேஷ நிலை, இந்த அக்னியினுடைய விசேஷ நிலை வைஸ்வான அக்னி ஜாடர அக்னின்றது, அதனால அதை பத்தி இப்ப சொல்றது. அந்த விசாரத்தை ஆரம்பிச்சு மேல கூட தேஜோ மகாபூத சொல்ல போறேன். இப்போ இதை சாதிக்கிறேன். பிராணாபானோ வாயு, அதாவது பிராணன் அபானம் என்கிற வாயு, அதனால பூர்த்தி பண்ணப்பட்ட அதாவது நிரப்பப்பட்ட பஸ்திர, பஸ்திரானாக்க ஒரு யந்திரம், தோல் பை, பஸ்திரானாலே தோல், அதனால் அது அது யந்திரமா இருக்கு, ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அதுக்கு சமமானது. அதாவது என்ன அர்த்தம், மூச்சு விடுறது மூச்சு இழுக்கிறது இது ரொட்டீனா நமக்கு இருக்கு இல்லையா, இது யந்திரங்கள் தான் பண்ணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது இது. இது உடம்புக்குள்ள இருக்கு, அது ரபசக, அதனுடைய ரபசன வேகம்னு அர்த்தம், அது வேகம் நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு போடுது, அது பிராணாயாமம் பண்ணாதான் அது என்ன தெரியும். எப்படி பிராணாயாமம் பண்ண ஒரு காத்த உள்ள இருந்தோம் எடுத்துட்டு அதுக்கு வந்து பூரகம்னு பேரு, அதன் பிறகு கும்பகம், கும்பகம்ன்றது ஏற்கனவே சொல்றோம், அப்படியே எவ்வளவு போல உள்ள வச்சுக்க முடியுமோ அவ்வளவு போல வச்சுக்கணும், காத்தால வேலையும் சாயங்கால வேலையும் சந்தியாலம் பண்றதுக்கு அதுதான் பண்றோம். அந்த மாதிரி அந்த கும்பகம் பண்ணினோம்னாக்க அப்போ உடம்பு ரொம்ப இதமா இருந்தது. அதன் பிறகு ரேச்சகம் வெளியில விட்டுடணும், வலது காதால வலது மூக்கால எடுத்துட்டு கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடணும். இத மாதிரி கிரமம் பண்ணிடணும்னா அந்த வேகத்தினால தேன அது அதனால விசுறு மரக, அதனால அப்படியே பரவுறது. எப்படி என்ன பரவுறதுன்னாக்கா சஞ்சாரம் பண்றது, எது அப்படின்னா புதாஷக அக்னி, இந்த அக்னியானது அதனால பரவுறது, போஷிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த பிராணாபானம் ரெண்டு வாயுக்கள்னால இது போஷிக்கப்பட்ட அக்னி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேரு தெரியுமா, வைஸ்வானராக்கியம், ஆக்கியம்னா பேரு, வைஸ்வானராக்கியம், வைஸ்வானரன் என்கிற பேரை உடையது, பிராப்பிய அதை பேரை அடைந்து சர்வபக்ஷக, எதை எதை சாப்பிடுறோமோ அது அத்தனையும் அது என்ன பண்றதுன்னாக்க ஜெரிக்க வைக்கிறது, அது ஜெரிச்சு வச்சுடுறது. எப்படி ஜலனிதவ் சமுத்திரத்துல அவுர்வவது, அதாவது பாடவாக்னி, இந்த பாடவாக்னி எப்படி சமுத்திரத்தை வியாபிச்சு அதுக்கு உபகாரம் பண்ணுமோ அந்த மாதிரி இது நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு மத்திய தேகம், அதாவது ஜீவராசிகள் இருக்காளே பிராணிகள் அவளுடைய உடம்புடைய மத்தியில வசதி, அது வசிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது வைஸ்வானராக்னி அதுக்கு பிராணாபானங்கள்னால போஷிக்கப்படுறது, அது அதனால அந்த ஒரு யந்திரமா இருக்கு, தோல் யந்திரம், தோல் பை, தோல் பையாகிற ஒரு யந்திரம், அந்த யந்திரமாக உத்ரேக்ஷ உருவகப்படுத்தி அதனால போஷிக்கப்பட்ட வைஸ்வானர் அக்னியானது நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது. பிரமாவில் சொல்றாம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா பிராணாபானதமாயுக்தா பச்சாமின்னும் சதுர்விதம், ஏற்கனவே சொன்னோம் பாருங்கோ, கடிச்சு சாப்பிடுறது, பருகி சாப்பிடுறது, இப்படியே உறிஞ்சி சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி நாலு விதமான ஆகாரங்கள், அதை அத்தனையும் ஜெயிக்க வைக்கிறாரு. அதனால இது பண்றது. இது வந்து சுவாரஸ்யம் என்னன்னா இதான் சுவாரஸ்யம், இவைகள்லாம் வெறும் பிராணன் அபானன் ரெண்டு தான் சொல்றது வாயுனுடைய விசேஷம், அதன் பிறகு வைஸ்வானர் அக்னின்னு தனியா ஒரு ஜாடர் அக்னி, இந்த ரெண்டுத்தையும் சொன்னா கூட இவைகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க மீதி பூதங்கள் எல்லாம் கூட, மீதி மகாபூதங்கள் இருக்குதே அதெல்லாம் கூட நமக்கு இது மாதிரி ஒரு இது பண்றது இந்த உடம்புல இருந்து. அதுதான் வந்து சொன்னோம் தஹர ரூபமாக தஹர வித்தியு சொல்லப்பட்டிருக்கு, ஆகாஷம் அது, வாயுவானது பிராண ரூபமா இருக்கு, தேஜஸானது தடராக்கி ரூபமா இருக்குது, ஜலமோ சுக்ர ரூபமா இருக்கு, பிருத்வியோ ரச ரூபமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது அதனாலதான் பிராண வித்யா தார வித்தியெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தத்தத் வித்யாசு, அந்தந்த வித்தியைகள்ல, அதாவது என்ன அர்த்தம், தார வித்தியை முதலான பிரம்ம வித்தியைகள்ல வேத்யம், அதுல உபாசிக்கப்படும்படியா இருக்கக்கூடியது, உபாசிக்கப்பட வேண்டியது எது, ரூபம், அந்த ரூபம் எப்படின்னா ஆனா இவன் அனக அனகனா பிராண பிராணன் அர்த்தம் பிராணன மாதிரி சோபி இந்த வைஸ்வானர் அக்னின்னு இப்ப சொல்லிட்டு இருக்குமே அந்த வைஸ்வானர் அக்னியும் பரபிரம்மனா பரமாத்மாவுக்கு ரூபமா இருக்கு சரீரமா இருக்கு ஜடராக்னி இருக்குன்னா ஜடராக்னி இருந்தா அது தனி அக்னி அதுதான் உபாசியம் நடந்துக்கிறாரு அதை ஒண்டி உபாசியம் என்ன பிரயோஜனம் அத அத உபாசிச்சு பிரயோஜனம் இல்லை அதனால ஜாடராக்னின்னு சொன்னாக்க ஜாடராக்னிக்கு ஷரீரியான எம்பெருமான் அதுவரையும் உபாசிக்கணும்னு அர்த்தம் அது அதனால இது சரீரமா இருக்கு பரபிரம்மனாக ரூபம் சரி இவைகள்னா எப்படி இது வாயு பகவான் அக்னி பகவான் சொல்றதுனால ஆத்மாவா சொல்லலாம் அவன் இவாளையும் இந்த பிராணனும் வைஸ்வானவனும் ஆத்மான சேதனமா சொல்லக்கூடாதவான ஏன் அப்படின்னா ஜடத்வாத் ஜடமா இருக்குது பஞ்சபூதங்கள் அதாவது 24 தத்துவங்கள் ஜட தத்துவங்கள் சேதனன் ஆத்மா அவன் அஜட தத்துவம் அந்த மாதிரி பரமாத்மா ஒரு அஜட தத்துவம் அதனால ஜட தத்துவங்களா போயிடுவே அதுலயும் பிரகிருதியானது ஜடம் அதிலிருந்து வந்தது தானே பரிணமிக்கிறது தானே இந்த மகாபூதங்கள் அதனால இவையெல்லாம் ஜடங்களா இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஜனி விளைய முகைதி ஜனி உற்பத்தி விளையம் நாசம் இவைகள்லாம் சொல்றது அது உற்பத்தி இருக்கு நாசம் இருக்கு விகாரங்கள் இருக்குது திடீர்னு காத்தடிக்கிறது திடீர்னு காத்து குறைஞ்சு போயிடுறது அப்படின்னு நல்லா கொழுந்து விட்டு எறிகிறது சில சமயம் ரொம்ப சாதாரணமா அறிகிறது சில சமயம் அணைஞ்சும் போறது இந்த மாதிரி விகாரங்களும் இருக்கு அதனால ஜனி விளைய முகை இது நாங்க சொல்லல சுதிதான் சொல்றது ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சே சம்வாயு ஜோதிஹி அப்படின்னு அக்னி இத மாதிரி அது உற்பத்தி இருக்குது அத மாதிரி இது சொல்றோம் பிரதிவி கந்ததன் மாத்திரே விடாபயாமி கந்ததன் மாத்திரம் அப்சு விடாபயாமி அவஹா ரூபதன் மாத்திரே விடாபயாமி ரூபதன் மாத்திரம் இப்படி வரிசையா சொல்றோம் ரசதன் மாத்திரே விடாபயாமி ரசதன் மாத்திரம் தேச்சு விடாபயாமி அப்படின்னு லய பிரக்கிரியம் லய பிரக்கிரியன்னு நாசம் தானே அதனால உற்பத்தி லயம் இது ரெண்டுமே அங்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதிகள்லாம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்றதுனாலையும் இவைகள்லாம் சேதனங்கள் சொல்ல முடியாது அதான் ஆத்மாக்கள் சொல்ல முடியாது அது மட்டுமில்ல இன்னொரு கேது இருக்குது வேத கண்டோக்தி திஷ்ட பிராணன் அக்னி ஆகாசம் இதெல்லாம் சொன்னமே இவைகள் வேறு அத மாதிரி ஆத்மா வேறு எத்தனை தத்துவத்தையும் சொன்னோம் வேடுகள்லாம் பிரிச்சு பிரிச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம் அச்சேதனம் வேற சேதனம் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்றோம் இந்த அச்சேதனங்கள்லயும் இத்தனை விதங்கள் இருக்குது 24 அச்சேதனங்கள் இருக்குது அவைகளும் வேற வேறையா இருக்கு இந்த மாதிரி பேத கண்டோக்திதி ஸ்பஷ்டமாவே சொல்றது ஸ்பஷ்டமாவே பேதம் தெரியறது எத்தனையோ இடத்துல சுருதிகள்ல எல்லாம் சொல்லியிருக்காது அதனால பிராணன் வேறு அத மாதிரி பிராணனை உடைய பிராணி அவன் வேறு அத மாதிரி அக்னி வேறு வைஸ்வானர் அக்னி வேறு ஜீவாத்மா வேறு அதனாலதான் சொன்னோம் நான் என் உடல்ல இருக்கக்கூடிய பிராணாபான அறிகள் வாயுக்கள் அதே மாதிரி ஜாடராக்னி ஆகாஷம் வேறு ஜலம் வேறு பிருதிவி வேறு அப்படின்னு என்ன பிரிச்சு சொல்றோம் அதனால இவைகள்ல ஜட தத்துவங்கள்ல தான் சேர்ந்துரும் இந்த முக்கிய பிராணனோ அல்லது ஜாடராக்னியோ அப்படி உள்ள போந்துடவே அவையெல்லாம் அச்சேதன தத்துவங்கள் ஜட தத்துவங்கள் தான் அஜட தத்துவமான சேதன தத்துவம் இல்லை அது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிற ஆகவே ஜாடராக்னின்னு ஒரு இது இருக்கு இதுதான் நம்ம சாப்பிடுறதெல்லாம் தெரிவிக்க வைக்கிறது இது பிராணாபானங்கள்னால இது பண்ணப்படுறது போஷிக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் உருவப்படுத்தி இங்க சாதிச்சிருக்க இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம் பிராணாபானாக்கிய பஸ்திர ரபச விசுருமர प्राप्य वैश्वानराख्याम् मध्ये देहम् हुताशो वसति जलनिधौ और्ववत् सर्वभक्षः तत्तत् विद्यासि वेद्यम् त्वनैव हि परब्रह्मणः स्वभिरूपम् नात्मानौ तौ जडम् त्वात् जनिविलयमुखैः भेदकण्ठोक्तिभिश्च कविताक्यगसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्तु, गुरुपरम्पराय नमः. हरिः ओम्.